வடிவேனு தட்டு மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையுள்ளதோ. வடிவேனு தட்டு மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையுள்ளதோ. சக்தி வடிவேனு தட்டு மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையும் உலகோ. முகா உனக்கு குறையுள்ளது. படிவேனும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையுள்ளதோ. சக்தி வடிவேனும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையுள்ளதோ. முருகா உனக்கு குறையுள்ளதோ. ஏன் இப்படி கோவணத்துடும் கண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானா. முருகானி ஏன் இப்படி கோவணத்துடும் கண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானா. எமது வினை படிபடவும் அல்லவோ வந்து நீ இப்படி இங்கு இருக்கலாம். என் ஆசாம் அப்பன் அன்னையாம் என்னவும் எண்ணினேன் தருவையரு பழனி மாதையில் சந்தனம் குடிகூட சங்கரன் கும்பிடும் என் தண்டபாணி தண்டபாணி தண்டபாணி தண்டபாணி தெய்வமே. அவ்வையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு அருகதை இல்லையா? எனக்கு அந்த பழம் தரக்கூடாதா? பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. தினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனா நீ. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனா நீ. ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு, ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு, இன்முகம் காட்டவா நீ. ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானி, என்னுடன் ஓடிவானி. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, குங்குமணி நாட்டினிலே புனித மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, மருதமலை. முருக மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்கா குவேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்கா குவேலையா, குங்கும ஐயாவுனது மங்கள மந்திரமே மருதமணி மாமணியே முருகையா, தேவரின் குலங்கா குவேலையா, மருதமணி மாமணியே முருகையா. மாமணியே முருகையா, தேவரின் குலம் ஆதிபதியே பூவரனே அருளியே சரவணனே பனியதி மழையதி நதியதி கடலதி சகலம் உனதுரு கருணை எழுவது பனியதி மழையதி நதியதி கடலதி சகலம் உனதுரு கருணை எழுவது பருவா பழம் பழமது சோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோத்த ஞானப்பழும் பக்தி பசியோடு வருவோத்த ஞானப்பழும் திருப்பரங்கூடத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை நீதி எதிரொலிக்கும் கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது ஆண்டியின் கோலமுற்று மலை மீது அமர்ந்த பழனி ஒரு படை வீடு அமர்ந்த பழனி ஒரு படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமினும் மந்திரத்தின் பொருள் உரைத்து ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமினும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோழல் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா குலமகளாக வரும் நினைவோடு குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குறத்தி தன்னை மணந்து தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குறத்தி தன்னை மணந்து காவல் புரியவென்று அமர்ந்த மலை காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள் கன்னி தமிழர் திரு தணிகை மலை தணிகை மலை திருத்தணிகை மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து பள்ளி தெய்வானையுடல் அமர் சோலை பள்ளி தெய்வானையுடல் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் பழமுதிர் சோலை முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தண்ணிலே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம், அசுரரை வென்ற இடம், அது தேவரை காத்த இடம், ஆவணி மாதிரியும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா, கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலாயா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா, திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, நூறு முகம் காட்டுதம்மா ஆறு முகம் இங்கு, மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, நூறு முகம் காட்டலும் ஆறு முகம் இங்கு, ஆறு முகம் இங்கு, திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். பொன்னழகு மின்னி வரும் வண்ணமையில் கந்தா, கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா, நம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்ற கந்தா முருகா, நம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா, பருவாண்டி தருவாண்டி மலையாண்டி முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும். முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கள் தமரரும் அடிபேண. முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கள் தமரரும் அடிபேண. தலை தத்த கணை சொல் ஒற்றை கிரி ஒருதொரு பட்ட பகல் வட்டத்தி கிரியில் இரவாக. பத்து தலை தத்த கணை சொல் ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்டத்தி கிரியில் இரவாக. பத்தக்கிரதத்தை கடவிய பட்புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்சத் தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. நித்தித்தைய ஒத்த பரிபுற நித்த பதம் வைத்து பைர விதிப்பக்க நடிக்க கழுகொடு கழுதாட. சித்தித்தைய ஒத்த பரிபுற நித்த பதம் வைத்து பைர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட. திக்கு பரிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக எனவோத. திக்கு பரிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக எனவோத. பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புத்து பிடியன முதுகூகை. கொத்து பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புத்து பிடியன முதுகூகை. கொட்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே. கொட்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே. குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே புரிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே புரிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் பெருமானை. குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே புரிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகே சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகே சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமாரனின் ஊரை. சந்தனுக்கு வேல்வெல் குருகனுக்கு வேல்வெல் சந்தனுக்கு வேல்வெல் குருகன். வீச்சித்ரமணி பொற்கனனை இட்ட நடை பக்கியனும் முத்ததுரகமும் தீபம் பக்கரை வீச்சித்ரமணி பொற்கனனை இட்ட நடை பக்கியனும் முத்ததுரகமும் தீபம் பக்குவ மலர் தோடையும் பக்குவடு பட்டோழியம் பட்டுருவகிட்டருசை வடிவேலும் திக்கது மதிக்க வரு குக்குடமும் வைக்கை தரு சித்தடியும் முட்டிய பன்னீரு தோழும் திக்கது மதிக்க வரு குக்குடமும் வைக்கை தரு சித்தடியும் முட்டிய பன்னீரு தோழும் செப்பதியும் வைத்துயர் திருப்புகள் இருப்பபோடு செப்பனவென கருள் கை மறவேனே இக்கமரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடல் நெய் எட்பொறியவற்று வரை இளநி இக்கமரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடல் நெய் எட்பொறியவற்று வரை இளநி வண்டைச்சில் பயரப்பவகை பச்சரிசு பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல்வகை தனி மூலம் நிக்கலடி சிற்கடலை பட்சணமென கொள்வோர் விக்கின சமர்த்தனேனும் அருளாழி நிக்கலடி சிற்கடலை பட்சணம் என கொள்வோரு விக்கின சமர்த்தனேனோ அருளாயி வெற்ப குட்டில ஜடின விற்பர மரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே சைவ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ திருவனருமுகல் முருகனிருதர்கள் குலாந்தகள் செம்பும் திருக்கை வேலே கூப்பிட்டவுடன் வரும் முருகன் பாடியும் வரவில்லையே தாண்டவம் ஆடிப்பாரும் ஒரு வேளை வந்தாலும் வருவார் ஆடி பாட வேண்டும் உண்மைதான் ஆடினால் ஆடாத கல்லெஞ்சும் ஆடும் நீ மறந்து போ எனது ஐயன் விடுபட்டு மயிலேறி ஓடி வருவான் மயிலாட பாடுகிறேன் மயில் ஆடும் ஆடும் பாடும் தந்தான புஷ்ப பரிமள கிங்கிணி முகச்சரணயுகமிருத பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்ய பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகடக்க போல த்ரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அழகி உலகடைய நொடிகிற சித்திர கலாபமயில வலம் வரும் அழகில் உலகடைய நொடியும் வரும் சித்திர கலாபமயில மந்தாகினி பிரபத்வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசனன் குயிசாயுதத்து இந்திராணி மங்கலிய தந்து ரக்ஷாபரண இகல் வேதி நோதனருள்கூ இமய கிரி குமரி மகனேறு நில தீப ரத்ன கலாப மயிலே ரத்னகலாபமயிலே கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது குழந்தையின் வடிவிலே யார் வந்தது நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது என் நெஞ்சம் துடிக்குதே யார் வந்தது கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது குழந்தையின் வடிவிலே யார் வந்தது நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது நெஞ்சம் துடிக்குதே யார் வந்தது யார் வந்தது யார் வந்தது நீரடுத்து துணை வெள்ளம் தான் வந்ததோ, கண்ணீரும் கவலையும் கந்தானி ஒற்றெடுத்த தண்ணீரால் மறைய கண்டோம். கையசைய காலசைய வாய்பேச பிள்ளைக்கு, கையசைய காலசைய வாய்பேச பிள்ளைக்கு கருணை செய் செந்தில் வேலா, கருணை செய் செந்தில் வேலா, நீ கருணை செய் செந்தில் வேலா வேலா. என்றும் புதியது பாடலெங்கும் புதியது பொருள் நிறைந்த பாடலெங்கும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடலெங்கும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடலெங்கும் புதியது. அமுதமென்னும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது அருணிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதமென்னும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது முருவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது முருவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது உனது தந்த இறைவனுக்கும் வேலும் மயிலும் உனது தந்த இறைவனுக்கும் வேலும் மயிலும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. கந்தன்னே நீ புதியது திங்களுக்கும் ஞாயிருக்கும் கந்தன்னே நீ புதியது சேர்ந்தவர்க்கு வழங்கும் கந்தன் கருணை புதியது சேர்ந்தவர்க்கு வழங்கும் கந்தன் கருணை புதியது அறிவில் அறியது அருளில் பெரியது அறிவில் அறியது அருளில் பெரியது அள்ளி அள்ளி தமிழ் இனியது அள்ளி அள்ளி உண்ண உண்ண உனது தமிழ் இனியது முதலில் முடிவது முடிவில் முதலது முதலில் முடிவது முடிவில் முதலது மூன்று காலம் உணர்ந்த பேர்க்கு ஆறு முகம் புதியது